கேமச்சைத பரவானிக்கு சக்கிய சங்கஹா என்பதாக பதினாலாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி பாகம். கேனச்ச ஏஷ பரவானிக்கு சக்கிய சங்கஹான்னு தொதன்யேன, அந்த தொதன்யஹா கஹான்னு வந்தது, அந்த தொதன்யேன இந்த சப்தத்தை கேன கஹா கேட்கிற மாதிரி தொதன்யான்னு வந்தது. இப்ப கேனன் வந்ததுனா தொதன்யேன கேனன், உன்ன தவிர வேற யாரால அப்படின்ற அர்த்தமானது கிடைக்கும். தொதன்யேன கேனச்ச ஏஷ பரவான், இந்த சிவனோ இந்த பிரம்மாவோ சிரேஷ்டன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? கேனச்ச ஏஷ பரவான் இது சக்கிய சங்கா, ஏஷகா பரவானிக்கு சங்க கூட வராதுன்னு அது வியாக்கியானத்தை பார்க்கலாம். தொதன்யேன விசேஷணியம் வாசத்தா சகாரார்த்தா கேன வைஷ பரவ கேன சைஷன், நான் அந்த அர்த்தத்தை அனுவாதம் பண்ணிட்டேன். கேன வைஷ பரவானிக்கு சக்கிய சங்கான்றதான ஸ்லோகம். உடையவனாக இருக்கிறான் என்று பெருமாளுக்கு இன்னொருத்தர் இருக்க அப்படின்னு சங்க கூட எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சந்தேகமே பண்றது தப்பு. என்ன சங்கையே எப்ப வரும்னா, ஒன்னாலும் இருக்குமோ இவரை காட்டுல வசந்தவரத்தன் இருப்பாரோ அப்படின்ற பிரமமே எப்ப வரும்? பெருமாள் தான் அப்படின்ற நிச்சயம் இல்லாத பட்சத்துல இருக்கும். அது நிச்சயம் இருக்க வாழ்க்கை வேற எப்படி சங்க கூட வராதே அப்படின்னு சாதிக்கிறார். கேன கேன வைஷ பரவானிக்கு சக்கிய, இந்த வாக்காரம் வந்து சக்காரம்ன்ற அர்த்தத்துல வந்திருக்கு அப்படின்னா இத்தனை காரணங்கள் சொன்ன இடத்துல பரதத்துவத்தை நிரூபணம் பண்றதுக்காக இன்னொரு காரணம், ஏதாவது சங்கையாவது வந்தா பரவாயில்ல, சங்க கூட வர்த்தக சான்ஸ் இல்லைன்னு தாத்பரியம். இவன் இவனால் பரவான், இவனால் இவன் பரவான் என்ன அர்த்தம்? இவனால் இவன் தன்னை காட்டிலும் சிரேஷ்டமாக ஒருவனை உடையவனாக ஆகுதான் என்ற சந்தேகம் கூட எங்கே இருந்து வரும்? யாரால இவன் பரவான் அப்படின்னா, யாரால இவன் பிரம்மாவானால இவன் பரவான் அப்படின்னு அர்த்தம். பிரம்மா பரஹா பரவான் இவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப சிவன் பரஹா அவனை காட்டிலும் இவன் பரவான் அர்த்தம். அந்த மாதிரிதான் சந்தேகமே வராது. கேனச்ச ஏஷப்ப கேனவா ஏஷகா பரவான் இது சக்கிய சங்கோபி, அந்த பெருமாளை சந்தேகம் கூட பட முடியாது. இவனை இவன் பரவானாக இருக்கிறான் என்ன, நம்ம பரவான் என்ன, நம்ம பெருமாளை பரவனாக உடையவன் இல்லையா? நம்மளை காட்டிலும் பாகவதோத்தமால் இருக்கா, ஆச்சாரியால் இருக்கா, ஆச்சாரிய புருஷால் நிறைய பேர் இருக்கா, அவளுடைய ஆச்சாரியால் இருக்கா, இவ்வளவு பேரால பரவானாக நாம இருக்கும். பெருமாள் யாரால பரவான்னா யாராலையும் பரவான் இல்லை. ஆனா அதனால எப்படி சொல்ற, கேனவா ஏஷ பரவான் ஏஷகா பரமாத்மா கேனவா பரவான், யாரால் பரவான் சக்கிய சங்கோபி, இவனை இவனால் இவன் பரவானாக உடைய தன்மையோட மேம்பட்டவனை உடையவனாக இருக்கிறான் என்று யாரை கொண்டு சொல்ல முடியும்னா, யாரை கொண்டும் சந்தேகம் கூட பட முடியாது சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய நீதி பாகத்துல. அந்நிய சர்வஸ்மாத் பரஸ்ய அத்தியந்த அசம்பவார், இன்னும் இவனை காட்டிலும் இன்னொருத்தன் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் ஒருவன் கிடையவே கிடையாது. அது முத்தன்லே நித்தியன்லே இருக்கலாமே பார்த்தாக்க, சரி லோகத்துல இருக்கவாள்ல இல்லை, சரி பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தமான ஜெகத்துல இல்லை, சரி முக்தாளோ நித்தியாளோ அண்ணாவத்தன் இருக்கலாமான்னு பார்த்தேன். முக்தேஷு நித்தியேஷு சக்தி பூயஸ்தேபி, அவளிடத்துல சக்தி அதிகம் இருக்கலாம் ஆனா அவளுக்கு சர்வ சரீரத்துவம் கிடையாது, சிருஷ்டி பண்ற சாமர்த்தியம் கிடையாது, அந்த மாதிரி சுவாதந்திரம் எல்லாம் அவளிடத்துலயும் கிடையாது. அவளிடத்துல சைத்தியம் இருக்கலாம், அந்த பெருமாளுக்கு ஈக்குவலான குவாலிட்டிஸ் இருக்கலாம் ஆனா சிரஷ்டத்துவம் கிடையாது, அதே மாதிரி சுவாதந்திரம் கிடையாது, எல்லா விஷயத்திலும் அதெல்லாம் கிடையாது. அப்ப அவளுக்கே கிடையாதுன்னா கிமுத்த க்ஷேத்ரஜ்ஞேஷு, எங்க எந்த சேத்திரனா இருக்கக்கூடிய ஹரன் என்ற சிவனிடத்துக்கோ விருஞ்சனுக்கோ எங்கேந்து அவளுக்கு எல்லாம் இந்த சக்தியானது இருக்கும்? அதாவது நித்யாளுக்கும் முக்தாளுக்குமே இல்லாத ஒரு வைபவம் எப்படி இவாளுக்கெல்லாம் இருக்குன்னா இருக்காதுன்னு சாதிக்கிறார். ஏஷா கிமுத்தது க்ஷேத்ரஜ்ஞேஷு ஹரவிரிஞ்சாதிஷு அபிப்பிராயண நிர்திசதி ஏஷா இதி. அத்த சர்வேஷாம் ஆதாரத்தையா நியந்திரத்தையா சேஷித்தையாச்ச அதிகா பர, எல்லாரை காட்டிலும் ஆதாரமாகவும் நியந்தாவாகவும் சேஷித்தையாகவும் பரனா இருக்கிறவர் பரவான் பகவான் தான். வேற யாருன்னா இருந்தா அப்ப தத்வான் பரவான், அந்த மாதிரி தன்னை காட்டிலும் உயர்ந்தவராக ஒருவன் இருந்தால் அவன் பரவான். பிராமணிகாளுக்கு வந்து திருடத்துல பகு பிரமாண சித்தேர்த்து நிறைய பிரமாணங்களை வச்சிருந்து பெருமாள் தான் பரன்னு சொன்னாவட்டு தெரிஞ்சிருந்தாவட்டு இவன் இன்னொருத்தனால பரவான்னு சந்தேகமே எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார் பரம்பு. பிராமணிகானாம் நல்ல வைதிகாளுக்கு திருடத்தர பகு பிரமாண சித்தேர்த்து திருடத்தரமான பகு பிரமாணங்களால சித்தமான அர்த்தத்துல தத் விபரீத சங்கா நோதி நோதியாத், அதை காட்டிலும் விபரீதமான சங்கையான நோத்பத்தியதே இத்தியபிப்பிராயனாக சங்கா பிரதிஷேபம். அதனால சங்கையே வராதுன்னு சங்கையே பிரதிஷேபம் பண்ற. அதனால சங்கையே வராதுன்னா நிச்சயம் வரும்னு தாத்பரியம். அதுவா மந்தமதீனாம் சுத்தியந்தரேஷு, அதாவது மந்தமத்திகளா இருக்கிறவா யாருன்னா வேற ஒரு சுத்தி அப்படி சொல்றதே சிவஹா பர பர சிவையேவ கேவலஹா அப்படின்னு சில வாக்கியங்கள்லாம் இருக்கே. பராந்தர சத்பாவ சங்கா சம்பவே, இன்னொருத்தன் பரன் இருக்கான் போல இருக்கு அப்படின்னாக்க பூரோக்தை தேவன் நியாயேகி தன் நிராசம் அபிப்பிரேத்திய கேவேத்தியாதிகம் உச்சது. அதே மாதிரி முன்ன சொன்ன நியாயங்கள் இத்தனை புராணங்கள் இத்தனை பிரமாணங்கள் காமிச்ச அதே நியாயத்தினால இதுவும் இல்லைன்னு ஆயிடும். அப்படி கணக்க யாரோ ஒருத்தருக்கான் கால்பனிகமா மந்த புத்திகள் நினைச்சிருந்தா கூட பூர்வோக்த நியாயத்தினால அவனுக்கும் அந்த ஸ்டேட்டஸ் ஆனது பரத்துவமானது சித்திக்காததுனால பெருமாள் தான் பரன்னு சித்திக்கும் அர்த்தம். உபபிரம்மணைச்சேற்ற சித்தம், உபபிரம்மணங்களாலேயும் இது சித்தமாறுது. யதா ஆஸ்வமேதிக்கே, இப்போ வந்து வேற யாரால அவன் வேற யாரும் கிடையாதுன்ற நிர்ணயம் பண்ற சில விஷயங்கள். ஆஸ்வமேதிக்கே ஸ்ரீ வைஷ்ணவ தர்மசாஸ்திரம் இருக்கிறது. ஸ்ரீ வைஷ்ணவ தர்மசாஸ்திரம்னா ஆஸ்வமேதிக்க பர்வத்துல இருக்கு. அங்க என்ன சொல்றாருன்னா அனாசிரித்யோச்ரயோ நாஸ்தி முக்கியமாஸ்ரயமாஸ்ரயேத்து ருத்ரம் சமாஸ்ரிதா தேவாஹ ருத்ரோ பிரம்மாணமாஸ்ரிதா பிரம்மா மாம் ஆசிரித்தோ ராஜன்னாஹம் கச்சிதுபாஸ்ரிதாம். அங்க சாதிக்கிறார் நான் வந்து எப்படியான அனாசிரித்திய உச்சிரையா நாஸ்தி, யாரையாவது ஒருத்தர ஆசிரியக்காத நம்மளுக்கு உயர்ந்த கத்தியானது கிடையாது. அதனால முக்கியமான ஒருத்தரை தான் ஆசிரியக்கணுமே தவிர அமுக்கியமான மனுஷாலெல்லாம் ஆசிரியக்க கூடாது. முக்கியமான மனுஷன் பிடிச்சாலும் கரெக்டான இடத்தை பிடிக்கணும் இல்லையா. அப்போ யாரடா ஆசிரியக்கணும்னு பெருமாள் இன்டெரக்டா சாதிக்கிறார். அது அது முதல்ல சாதிக்கிறார். அனாசிரித்த உச்சிரையோ நாஸ்தி, ஒருத்தர் ஆசிரியக்காத உன்னதி கிடைக்காது. ஆனா என்ன யாரை ஆசிரியம்னா முக்கியம் ஆசிரியம் ஆசிரியர், முக்கியமான எல்லாருக்கும் ஆசிரியமா இருக்கிற ஒருத்தர ஆசிரியம். ஏன்னா ருத்ரம் சமாசிதா தேவா, தேவதைகள்லாம் ருத்ரனை ஆசிரியிருக்கா. அந்த ருத்ரனானவர் யாரை ஆசிரியிருக்கார்னா பிரம்மாணம் ஆசிரித்தா, சத்ருமுக பிரம்மாவை ஆசிரியத்திருக்கிறார். பிரம்மா மாம் ஆசிரித்தா, பிரம்மாவானவர் என்ன ஆசிரியிருக்கார், ராஜன் நாகம் கச்சிது பாசிதா, நான் யாரையும் ஆசிரியிச்சு இல்லை. அதனால முக்கியமான ஆசிரியம் நான் தான். மமாசிரயோ ந கச்சித்து சர்வேஷாம் ஆசிரியோக்கியம், நான் எனக்கு ஒரு ஆசிரியம்னு ஒருத்தர் தேவையில்லை. எனக்கு ஒரு ஆசிரியம் தேவையானா கிடையாது, ஆனா எல்லாருக்கும் ஆசிரியமாக நான் இருக்கேன். இதம் ரகசியம் கௌதேய புரோக்தவானம் அவ்யயம், இது ரகசியமான விஷயம், இதை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் ஹே குந்தி புத்திரன்னு சாதிக்கிறார். அந்த இது வந்து யுதிஷ்கரன்ட சொல்ற விஷயம். ஏவேவ விஜானோ புரோக்தவானம் அவ்யயம் ஸ்ரீ ஹரிவம்சத்துல அவர் தேவதைகளை பார்த்து பெருமாளே ருத்ரன் சொல்றார், ருத்ரனே சொல்றார், ருத்ரனே பெருமாளுடைய பெருமையை சொல்றார். ஏ ததேவ பரம் வஸ்து நை தஸ்மாத் பரவசிவஹாம் ஏவமேவ விஜானீத்வம் ஏதத்வ பரமம் தபஹாம் ஓமித்யேவம் சதா விப்ராஹ படத்வம் தியாத கேசவம் இதி. எல்லாரும் பெருமாளையே தியானம் பண்ணுங்கோ, கேசவனை தியானம் பண்ணுங்கோ, எல்லா பிராமணர்களும் ஓமிதி சதா விப்ராஹ படத்வம் தியாத கேசவம், அவன் நீங்கெல்லாம் அவரையே படிங்கோ, அவரையே தியானம் பண்ணுங்கோ. ஏத்ததேவ பரம் வஸ்து, இதுதான் உயர்ந்தவன் உயர்ந்த ஒரு வஸ்து. நைத்தஸ்மாத் பரமஸ்தீபகா, இதை காட்டிலும் உயர்ந்த வஸ்து உங்களுக்கு இல்லை. ஏவனேவ விஜானி, இப்படியே தெரிந்து கொள்ளுங்கள். ஏதத்த பரமம் தபா, இதுதான் உங்களுக்கு பெரிய தபஸ் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று ருத்ரனே சாதிக்கிறார். ஸ்ரீ வாராஹேச வராஹ புராணத்திலையும் ருத்ராதித்யா வசவோ ஏச சாத்யா விஸ்வேஷ்வினௌ மருதஸ்சோஷ்மபாஶ்ச சர்வே பவந்தம் சரணம் கதாஸ்மஹா குருஷ்வ பூஜ்யானிஹ விஸ்வமூர்த்தே. சுவரா புராணத்தில் சாதிக்கிறார் ருத்ராதித்யா வசவோ ஏச்ச சாத்யாக விஸ்வேஷ்வினௌ மருதஸ்ச ஊஷ்மபாஸ்ச எல்லாரும் சர்வே பவந்தம் சரணம் கதவோ, எல்லாரும் உம்மதான் ஆசிரியச்சு சரணாகத்தை அடைந்திருக்காள். பூஜ்யானிக விஸ்வமூர்த்தே குருஷ்வ, இதான் இப்போ வந்திருக்க எல்லாரையும் பூஜ்யான் குருஷ்வ, எல்லாரையும் பூஜனியாலா நீதான் மாத்திரமே தவிர வஸ்துதா நாங்கள் எல்லாரும் உம்மா ஆசிரியச்சவாள்னு சாதிக்கிறார். எங்கன்னா ஸ்ரீ வாராஹ புராணம். தத்ரைவ வாராக புராணத்திலேயே நாராயணாத் பரோ தேவோ ந பூதோ ந பவிஷ்யதி ஏதத் ரகஸ்யம் வேதானாம் புராணானாம் சுசத்தமம் இதி. நாராயணத்தை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை, ந பூதோ ந பவிஷ்யதி. ஏதத் ரகஸ்யம் வேத, இதுதான் வேதத்தினுடைய ரகசியம், புராணங்களுடைய ரகசியமும் இதேதான் என்று சாதிக்கிறார். எதிர இருக்கிற ராஜாவை பார்த்து பிராமி சர்வே விஷ்ணுமயா தேவா சர்வே விஷ்ணுமயா பிரம்மபுராணத்துல எல்லாமே தேவதைகள்லாம் விஷ்ணு வைஷ்ணவால் தான். விஷ்ணுமயாக தேவாக சர்வே விஷ்ணுமயாக ஜனாக எல்லா கணங்கள் பூத்த கணங்கள்லாம் கூட விஷ்ணுமயம்தான். நை விஷ்ணு சமா காசு கத்திரன்யா விதியது, விஷ்ணுவை காட்டிலும் உயர்ந்த கத்தியானது வேற எதுவும் கிடையாது. ஏன்னா பரமாகத்திகின்னு அவர் தான் சொல்றோம், சஹஸ்ரநாமத்திலையும் பரமாகத்திகி முக்தா பரமாகத்திகின்னு வருவார். இத்தியேவம் சததம் வேதாக காயன், இப்படிதான் வேதங்கள் எப்பொழுதும் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன, பாடுகின்றன. நாத்திர சம்சயா, இதுல சம்சயமே இல்லை. அதே மாதிரி ஆதித்ய புராணத்திலையும் பிரம்மாவே சொல்றார், அஹம் விஷ்ணோஸ்து சம்பூதா சர்வமயோ ஹரிஹி ந தஸ்ய பரதோ பூதம் வித்யதே ததுத்தமம். நான் விஷ்ணுவிடத்திலிருந்து உண்டானவன், அவர்தான் எல்லா தேவதாமயமாகவும் இருக்கிறவர்தான். நதஸ்ய பரமோ பரத்தோ பூதம், அவரை காட்டிலும் உயர்ந்த ஒரு வஸ்துவானது இல்லை. எத்தது உத்தமம், உத்தமமான இன்னொரு பூதாந்தரம் கிடையாது, இன்னொரு வஸ்து கிடையாது. புராணேஷு த்விஜஸ்ரேஷ்டாக தச அஷ்டாசு நான்யதா, புராணங்கள் அஷ்டாதச புராணங்கள்லையும் கூட இதை காட்டிலும் விபரீதமா வேற யாரோ ஒருத்தர பரமாத்மாவாக சொல்லவில்லை. தத்தவை காலநேமி வதே ருத்ர, காலநேமியினுடைய வதத்துல ருத்ரன் சொல்றார், யோசௌ சாட்சாத் வேதமூர்த்தி யத்ர வேதா பிரதிஷ்டிதாஹ தம் யாம சரணம் விஷ்ணும் சர்வேசேந்திராதியோகசஹாம். காலநேமி வதத்துல வத விஷயத்துல காலநேமின்னு ஒரு அசுரன், அந்த அசுரனை கொலை பண்ண வேண்டிய விஷயத்துல ருத்ரன் சொல்றார், யோசௌ அப்பதான் வந்து இந்த கார்த்திகேயனை சிருஷ்டிக்கிறார், காலநேமிய காலநேமி வதம் பண்றார் பெருமாளே. ருத்ர யோசௌ சாட்சாத் வேதமூர்த்தி எத்திர வேதா பிரதிஷ்டிதாகாம், சாட்சாத் வேதமூர்த்தியான பெருமாள் இருக்காரே எங்க வேதங்கள்லாம் பிரதிஷ்டிதமா இருக்கும், தம்யாம சரணம் விஷ்ணு, அந்த விஷ்ணுவை சரணாகத்தியாக அடைவோம். சர்வே சேந்திரா, எல்லா தேவதைகளும் இந்திரனோட சேர்ந்து நானும் வரேன், எல்லாரும் நம்ம போய் விஷ்ணுவை போய் சரணாகதி பண்ணலாம், அப்பதான் காலநேமியினுடைய வதமானது ஆகும்னு காலநேமி வதத்தை குறிச்சு சிவத்தை மற்றெல்லாம் தேவதைகளை கூட்டிட்டு பிரம்மா போற மாதிரி இருக்கும். இங்க ருத்ரனே கிளம்புறார், ருத்ரனே போறார், எல்லா தேவதைகளையும் கூட்டிட்டு இத்திரனையும் கூட்டிட்டு காலநேமி வதத்துக்காக பெருமாளையே சரணாகதி ஒன்று செல்ற இடத்தையும் இங்க காமிச்சு இவனை காட்டிலும் பரவான், இவன் வந்து இன்னொருத்தனால பரவான்னு சந்தேகம் பண்ண முடியுமா, இவன் தான் பரன், இவன் இன்னொருத்தனால இவன் சிரேஷ்டனை உடையவனாக ஆவதில்லை, அது அதனால சிரேஷ்டனை உடையவனாக ஆகுறாளோ என்ற சந்தேகத்திற்கே இடமில்லை. சாஸ்திர வசியாளானவா அப்படிதான் டிசைட் பண்ணுவா, பெருமாள் தான் சிரேஷ்டன்றத புராண வசனங்களாலேயும் இத்தியாச வசனங்களாலேயும் நிர்ணயம் பண்ணுவார்கள் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தை முடிக்கிறார் சுவாமி தேசிகன். ஒரு ஒரு ஸ்லோகத்தை வாசிக்கலாம், கத்யோதரே அரவிஞ்ச முக பிரபஞ்சம் கோரக்ஷதீமஜனிஷ்டே கிராந்த்வா நிகீரிய புனருத்திரதி த்வதன்யஹாம் கஹ்கேன சைஷ பரவானிதி சக்ய சங்கஹாம். அடுத்த ஸ்லோகத்தை வாசிச்சு வைக்கிறேன், அடுத்த ஸ்லோகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. துவாம் ஸ்ரீரூப சரிதைஹி பரம பிரகிருஷ்ட சத்வேன சாத்விகதையா பிரபலைஷ்ட சாஸ்திரைஹி பிரக்யாத தெய்வ பரமார்த்த விதாம்மதைஷ்ட நைவாசுர பிரகிருதயா பிரபவந்தி போத்தும். கவிதாக்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.